என்ன அதுல இருக்கிறதெல்லாம் இந்த காலத்துக்கு கடைபிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி இந்த காலத்துக்கு பொறுத்துன்னு சொல்றீங்க? இந்த காலத்துல அதுல சொல்லப்பட்டபடி வாழ்ந்தால் வாழவே முடியாது, குழைக்கவே முடியாது, வருமானமே இருக்காது, ஊர் உள்ளது நம்மளை ஏமாத்திட்டு போயிருமே அப்படின்னு ஒரு அறிவு. ஆனா உண்மை என்னன்னா, அதுல இருக்கிறபடி வாழ்ந்தால் வாழ முடியாதுங்கிறது கிடையாது, ஊர் உலகம் ஏமாத்திட்டு கிடையாது. ஆனாலும் கூட அங்க இருக்கிற விஷயங்களில் இரண்டு விதமான விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள நுழைஞ்சாதான் நமக்கு இன்னும் பெனிஃபிட் யூஸ் பண்ண. ஏன்னா அவர் அடுத்த கீழே கியர் டாப் கியர் போட்டுட்டார், அதனால அந்த இடம் நம்ம தடுமாற விஷயங்கள்லாம் இம்ப்ராக்டிக்கல் மாதிரி இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கு, இதெல்லாம் பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்குன்னு போட்டுச்சுன்னா ரெண்டு விதமான விஷயங்களே சாஸ்திரம். ஒன்று என்ன? சத்தியம், இன்னொன்று சாதம். சத்தியம் என்ன? அதுதான் சாத்தியம், அடையப்பட வேண்டிய வாழ்க்கை. யாருக்கு? எல்லோருக்குமே. நல்லவன் கெட்டவன், கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், திறமை உள்ளவன் திறமையற்றவன், ஏழை பணக்காரன், ஆன்மீகம் பிடித்தவன் ஆன்மீகம் பிடிக்காதவன், பகவத்கீதையை பிடித்தவன் பகவத்கீதையை பிடிக்காதவன், குருநாத்தரை பிடித்தவன் குருநாத்தரை பிடிக்காதவன், எல்லோருக்கும் உண்மையில் வாழ்க்கை லட்சியம் ஒன்றுதான். மாற்றுக்கொண்டிருக்கிறது, அதை சாஸ்திரம் நிரூபிக்கிறது. சோ அதை நிரூபிக்க அந்த சாஸ்திரத்திற்குள் அது பேசுகிறது, அதுக்கு பேர் சாத்தியம். வாழ்க்கை லட்சியம் என்ன, அதை எப்படி அடையும், அதை தெரியாமல் ஏமாந்து போகாமல் அப்படிங்கிறது சாஸ்திரம் செய்யும். இன்னொன்றையும் பேசு, என்ன? சாதனங்களையும் பேசு, அந்த சாத்தியத்தை எப்படி அடைவது அப்படிங்கிறது பேசு. இப்போ இந்த உலகம் ஒருவேளை இந்த காலத்திற்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னா எதை சொல்ல முடியும்? சாதனங்களை வேண்டுமானால் சொல்லலாம், ஒருவேளை நிச்சயமாக சொல்லலாம்னு சொல்ல வரல, ஒருவேளை சொல்றதுன்னு ஆச்சுன்னா சாதனங்களை வேண்டும் சொல்லலாம். அந்த காலத்துல சொல்றது இந்த காலத்துல ஒத்து வராது. சாத்தியங்களை மாற்றம் என்ன? மனிதனாக பிறந்தவனுக்கு எந்த காலத்திலும் தேவை ஒன்றுதான். இப்போ திருவள்ளுவர் சாப்பிட்டாரு, ஏன் சாப்பிட்டாரு, ஏன் சாப்பிட்டாரு, வயிறு பசி அந்த காலத்துல சாப்பிட்டாரு. இந்த காலத்துல ஏன் சாப்பிடணும்? என்ன, 2000 வருஷத்துக்கு முன்னால காட்டுமிராண்டி காலத்துல காட்டுமிராண்டி மனிதர்கள் கற்கால மனிதர்கள் செஞ்சாங்க சாப்பிடறதுங்கிறது. நீ விஞ்ஞான யுக நவீன காலம், நீ செய்ய பிடிந்து போக வேண்டியதானே போன காட்டு விளையாண்டி முடியும், நீ ஏன் போற திருத்த வேண்டியதானே? முடியும் தண்ணீர் குடித்தால் 50,000 ஆண்டுக்கு முன்னால், 5 லட்சம் ஆண்டுக்கு முன்னால், 50 லட்சம் ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்தா காட்டு விளையாண்டி முடியும். தண்ணீர் குடித்தால் நீ குடிக்கிற, நீ தண்ணீர் குடிக்காம வாழ வேண்டியது என்ன? நீ தான் அட்வான்ஸ் பண்ணிதானே வச்சு, சிப்ஸ் சாப்பிட்டு, கம்ப்யூட்டர் சிப்ஸ், மெமரி கார்டு சாப்பிட்டு, வயர் சாப்பிட்டு, டெக்னாலஜியில நீ வந்து பைப் யூன் பண்ணிட்டு, இதெல்லாம் கீபோர்டு கழிவு சாப்பிட்டு, அப்புறம் தண்ணீர் குடிக்கிற சாப்பாடு சாப்பிட்ற, அப்புறம் சாப்பாடு எதை சாப்பிட்ற, நீ சாப்பிட்ற சாப்பாடாக சாப்பாடாவது கைத்தறி சாப்பாடாக இருந்தாலும் ஒரு கீபோர்டு மவுஸ் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஐசி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டா பரவாயில்ல. நீ என்ன சாப்பிடுற? திரும்ப இந்த அரிசி பருப்பு தான் சாப்பிடும், கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் சாப்பிடும் கரெக்ட். இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் அரிசி பருப்புல எங்க விளைஞ்சது, எங்க விளைஞ்சது? சேத்துல விளையுதுங்க. நீ கைட்டு பண்ணிதான் சேத்துலயே கால் வைக்க தயாரி கிடையாது கரெக்ட். சேத்துல கால் வைக்கிறது காட்டு மிராண்டிகளுடைய வாழ்க்கை, அன்எஜுகேட்டட் அறிவற்ற வளர்ச்சி ஏற்படுறது தான் சேர்த்துல வேலை செய்யறாங்க, நல்லது நடக்கிறாங்க, குடியிருக்காங்க. நீ ஹைடெக் முடி, நீ ஏன் வந்து சேர்த்தில் விளைந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாப்பிடுற, மொசைக் தரையில ஏதாவது விளைய வச்சு கண்டுபிடிச்சு சாப்பிடு, அல்லது மொசைக் பீஸ் எல்லாம் சாப்பிடு, டைஸ் பீஸ் எல்லாம் அள்ளி சாப்பிடு, கிளீனா கிளீன் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றது டிஸ்டைன்டா, அவர் என்ன சுத்தமா அதுல எந்த பாக்டீரியா இல்லாத மாதிரி கிளீன் பண்ணிட்டு மொசைக் பீஸ் அப்புறம் மார்பிள் பீஸ் தான் சாப்பிடும். ரொம்ப சேர்த்துல விளைஞ்ச கத்திரிக்காய் வெண்டைக்காய் தான் அதனால. அப்போ சாத்தியம் அன்னைக்கு ஒருவனுக்கு பசியை நீக்க வேண்டும் என்று இருந்தது, இன்னைக்கும் உனக்கு பசியை நீக்க வேண்டும் என்று இல்லை. அது நான் இன்னைக்கு விடுபட்டுட்டேன் அப்படின்னு யாரும் இல்லை. இதெல்லாம் பொறுத்தா இருக்கிற பிரச்சனை காலத்தினால் மாறாததும் தேவை சாப்பாடு. அதே போன்று இது போல தவிர்க்க முடியாத விஷயம் வேறு என்னது, தூக்கம். தவிர்க்க முடியாத விஷயம் வேறு என்னது, சந்ததி விருத்தியின் நாட்டம். தவிர்க்க முடியாத விஷயம் வேறு என்னதான் இருக்கு, பாதுகாப்பு, உடல் பாதுகாப்பு, மன துயரங்களில் சிங்கப்புலியால் பாதிக்கப்படலாம், குளிர் வெயிலால் பாதிக்கப்படலாம், மழையால் பாதிக்கப்படலாம், ஒரு பாம்பு கட்டலாம், தேல் கட்டலாம். எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற உணர்வு அந்த காலத்திலேயே இருந்தது, இந்த காலத்திலேயே இருந்தது. கரெக்ட். எவ்வளவு பெரிய படித்தவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஹைடெக் வாழ்க்கையில இருந்தாலும், மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான் அவனா இருந்தாலும் சரி, இல்ல உலகமாக பணக்காரனா இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆபீஸ போகும்போது கூட்டிட்டு போறான்னா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தன்னுடைய பணம் வச்சிருக்கிற கப்போட கூட்டி வச்சுட்டு போறானா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன் பண்றான் தனது பாதுகாப்பு வேண்டும் என்று உள்ளது. அப்ப கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவனுக்கும் பாதுகாப்பு தேவை என்ற உணர்வு வந்தது, இன்னமும் உனக்கு இருக்கே. அப்புறம் நீ இன்னும் காட்டு பிராணி மாதிரி போட்டுறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்ற முடியாதவர்கள் எல்லாம் அரை